मित्रे ब्रह्मोपदे गृहे दैवताय च प्राप्याय पापकायास्तु नमः श्रीविधये नमः ஆவணி சவணம் லட்சுமி ஐக்கிய திருமான் தேசி தேவி ஜெயந்தி மகோத்சவம் எத்தனையோ அவதாரம் பகவான் எடுத்தாலும் அதுக்கெல்லாம் மூலமான அவதாரம் இது என்று மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது. மகாபாரதத்தில் லட்சுமி ஐக்கியனுடைய ஆவிர்வாவம் தோற்றம் அந்த வரலாறு சாந்தி பருவாக பீஷ்மர் சொல்றார். விஸ்தாரமாக இருக்கும். அதை வந்து ஹயசில உமாக்கியானு பிரகாலம் பெரிய பிரகால சுவாமி அதுக்கு விஸ்தாரமாக வியாக்கியானு தெரிய முடிச்சுரை. இந்த அடிப்படையில் அரியணைகளும் நன்னங்களும் அயகிரியும் சொன்னதில் சப்தா அயகிரியவனுடைய ஜெயந்தியை ஒட்டி அயகிரிய வைபவம் ஏழு நாள் கொண்டார். அதில் அயகிரியவன் பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டுக் கொடுத்தார். மதுகேட்டர் சொல்றார் அப்படின்னு மீட்டுக் கொடுத்து பிரம்மாவுக்கு சில காட்சிகள் காட்டுறார். அதுல பிரம்மா பார்க்கிறார் மத்திய அவதாரம் குடும்ப அவதாரம் இந்த அவதாரம் தான் எடுக்க போறேன்னு பகவான் சொல்றான். ஆகையினால அனைத்து அவதாரங்களுக்கும் முதல் அவதாரம் ஐக்கியம். இந்த அவதாரத்தை ஆழ்வார்களும் மங்களாசாசனம் இருக்கிறார், வேத புருஷனும் மங்களாசாசனம், பாகீச சூத்தம் சொல்லுவோம். இந்த அற்புதமான மந்திரங்கள் எல்லாம் வேதத்துல ஐக்கியம் சொல்றது வியாக்கியம். ரொம்ப சாதாரணமா டெய்லி ஐக்கியம் சொல்லி தான் இருக்கிறார். மூன்று சந்தியாவன்றே ஆகிய வசமன் சிதமட்டம் முகா கரது பிரணாயுதாரிடது என்று மந்திரத்தை சொல்லி தீர்த்தம் புரோட்சித்தோம். சந்தியாவன்ற அக்ஞ பிரதார்த்தம் உண்டாகி முதல்ல அபோவிஷ்டாமக பகவான் ஒரு சில மந்திரங்களை சொல்லி புரோட்சம், அது சந்தியாவன்றது தயாராக இருக்கிறது. அதுக்கப்புறம் காத்தால் சூரிய சார் மத்தியானம் ஆபப்பணப்பு சாயங்காலம் அக்னி சார் என்று சொல்லி தீர்த்த பிராசனம் வந்து இன்டர்னல் சுத்தி அடையும். மறுபடியும் ஒரு சுத்தி இருக்குன்னா அங்கே பிரதானம் கொடுக்கறதுக்கான சுத்தி. அது மட்டுமல்ல இந்த அக்னிஸ்டர் சொல்லும்போது நான் செஞ்ச பாபத்தெல்லாம் கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த என்னன்னா பாப பிரகாசம் எதிராத்திரியா பாப பிரகாசம் அந்த பாப்பங்களை சொன்னாலே ஒரு பாவம். அது சுத்தியாத்துக்காக நம்ம வாக்கு வாசனைக்காக இந்த ரிக்கு இந்த ரிக்கில் சுரபி என்ற பேர் வந்து சுரபமதியும் சுரபிமதியும் வச்சாமல் வேதம் சொல்லுவோம். இன்னொரு அர்த்தம் நம்மளுக்கு சுரபியாக வாக்கை பண்ணது அயக்கிரிவன் தெரிஞ்சா வாக்கு வாய்விடுறான் பணம் விடுறான். இதை மந்திரம் அயக்கிரிவனுக்கு சொல்றது சுரப்பிரகாஷ் காச்சா சந்தியாவந்த பாஷா வந்து அது இந்த மந்திரத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணும்பொழுது ததிக்கிறாவா அப்படிங்கிறது யார் அட்டபா தலிக்கிறாருன்னு தாட்சியம் பண்றோம். சம்ஹீதையில யஜுர்வேதத்துல முதல் காண்டத்திலே வரும். அங்க பட்டபாஸ்கர் வியாக்கியானம் பண்றது ததிக்கிறாவா தயிருக்கு ஆசைப்பட்டு குடிக்கிறவன் ஒரு தேவதா விசேஷம் அக்னியே அப்படின்னு சொல்றான்னு சொல்லுவாங்க. சாயனாச்சா ததிக்கிறாவா தயிருக்கு ஆசைப்படுறோம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் வந்தார்களே வந்து தயிருக்கு ஆசைப்படுறவன் யாரு கண்ணன்றான்னு சொல்றதுக்கு தோன்றல. சிவபிரகாஷ்காச்சா முதல்ல ஒரு வியாக்கியானம் மட்டும் ரெண்டாவது வியாக்கியானம் பகவத் அனுபவம் இல்லாமல் இருக்கும் முதல் வியாக்கியானத்தில் அதனால் ரெண்டாவது அனுபவம் இன்னொரு பெரிவா வியாக்கியானம் பண்ணுற விரும்ப ராசி ததிக்கிறாவா அப்படின்னு வெண்ணெய் தயிர்பாலுக்கு கூத்தாடினா கண்டிப்பார். அவர் வந்து ஜிஷ்ணோவோ அஸ்வஸ்திய வாக்கினார். அவர் அஸ்வஸ்திய ஜிஷ்ணு குதிரை விடுவிட்ட கேசிய சம்பாதம் வாஜினஹான்னு பண்ணிருக்கிறார். இன்னொரு குரு அஸ்வானால் குருலாம் வாஜினால் குரு அந்த வாஜிக்கு பல அர்த்தங்கள் சொல்கிறார். அவரே ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கார். ஆனால் அந்த வாஜினாங்கிறது வாஜிமுகத்தான ஹயக்கிரி பத்ரி வேதா பாதுமே வாஜிபட்டம் வாஜி குதிரை முகத்தை விட்டிருக்கேன். அதனால் அதை எல்லாரும் மூணு வேலையும் நாம் புரோட்சிக்கிறோம். அவர் ஹயக்கிரவன் நாட்டில் உள்ளதெல்லாம் அந்த வாய் வந்து வாசனை உள்ளதாக இருக்கும். வாசனை உள்ளது நல்ல விஷயத்தை பேசுவோம், இல்லைன்னா துர்நாற்றம்னா இருக்கும் கெட்ட விஷயத்தை. அதனால மூன்று பேரையும் எல்லாரும் ஹயக்கிரீவன் சொல்லுவோம். அப்போ இருந்த ஹயக்கிரீவோட ஆவிர்வாவமான நாள் ஆவிர்வமான நாள் அவருடைய ஆவிர்வாவம் நந்த நாடு நேர்ந்ததால் இந்த ஆவணி சிரமம் அவ்வளோ சுற்றி அந்த ஆவணி சிரமத்தில் ஹயக்கிரீவனை ஸ்மரித்து ஹயக்கிரீவன் நம்ம பூர்வாஜர்கள் எல்லாரும் போச்சிருக்காங்க. நம்ம ஆழ்வார் தும்மை ஆழ்வார் பாடியிருக்கார், அது மட்டுமல்ல, பராசர பற்ற ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், ஐகிரி ஸ்லோகம் பண்ணியிருக்கார், எங்கராயவார் பண்ணியிருக்கார், அம்மாள் பண்ணியிருக்கார், சுவாமி நேசன் பண்ணியிருக்கார், எல்லாருமே அப்படி பட்டமாச்சாரியன் ஆகியிருந்தார் எல்லாருக்கும் வாழ்க்கும் என்று சொல்லி